குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, புத்தலர் பூமுழல் புத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் வைத்து கிடந்த மலர் மாபா வாய் திறவாய், மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை, மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை, மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை, மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை, எத்தனை போதும் உயிலழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் உயிலழ ஒட்டாய்கான், எத்தனை ஏறும் எத்தனை ஏறும் பிரிவாற்றில்லாயால், எத்தனை ஏனுவோ பிரிவாற்றில்லாயால், தத்துவம் அன்று தகவேலோரெம்பவாய், குத்து விளக்கரிய ராமாங்குதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லட்சுமிநாதசமாரம்பாம் நாசயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுதவியாமோகதவிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவத் ஐகசிந்தோ ராமானு நீலாசுங்கஸ்தனகிரிதபி சுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் அன்னவயன் புதுவயாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிதையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலையை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூரி கொடுத்த சுடற்கொரியே தொல்பாவை பாடியருள் வல்ல பல்வனையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீரங்கராஜாரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சவாம் கருணையா கமலாபிவான்யா கோதாமனன்யகரண சரணம் பிரபத்யே. குத்து விளக்கின் மேல் பிரபஞ்சகயனத்தின் மேலே, கொத்த வருப்பும் புகழ் நப்பின் கொங்கி மேல், வைத்து பிறந்த வளர் வைத்தவாய், வைத்தடங்கண்ணினாய் நீ உண்மனாளுமை, எத்தனை போதும் துயிழ ஒட்டாசைக்கான், எத்தனையேலும் விரிவாற்றையில்லாயார், தத்துவமன்று தகவேதோரென்பாவாய். திருமகள் மண்மகள் ஆயர் மணமகள் என்று சொன்ன மாதிரி பெருமாளுக்கு மூணு தேவிமார்கள் சிவை கௌரவத்தில் இருக்காளாம். தேவி உதவி நிஷாதேவி சொல்ற வழக்கம் சொல்றது. வேதத்திலேயே ஸ்ரீ சுத்தம் பூசுத்தம் நிலாசுத்தம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவதாரங்கள்ல வரும்போது ஒரு ஒரு அவதாரத்தையும் ஒரு ஒரு பிராட்டிக்கு பெருமை அதிகமா இருக்கும். அர்ச்சாவதாரங்கள்ல வரும்போது ஸ்ரீதேவி பூதேவி இன்னும் முனிராட்சிமாரோட கோவில்ல சேவை சாதிக்கிறார். முனிராட்சிமாரோட ரெண்டு பேரும் தான் ஆட்சியார் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டு பேர் இருக்கா சில கோயில்கள்ல லீலானா ஸ்ரீவிகின்ற பக்கத்துல மூணு நாட்சியர்கள் இருக்காராம். மூணு பேரும் மூணு விதமாக நமக்கு சகாயம் பண்றாராம். மூணு பேருக்கு துணை நமக்கு தேவை இருக்கு. மூணு பேரும் நமக்கு உபாயமா இருக்கார், இல்ல புருஷகாரமா இருக்கார். எப்படின்னு கேட்டா சமஸ்தனீம் வந்தே சைத்தன்ய கன்யதாயினியும் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாச கருணா அமிவரூபிணீம் அப்படிங்கிற மூணு பேருக்கு மூணு ஸ்லோகம் தயாசகத்தை சாதிச்சார். பகல பெரிய விராட்டியாரான ஸ்ரீதேவி நாச்சியார் சைத்தன்ய சன்னிதாயினி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாராம். ஸ்ரீதேவி நாச்சியார் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தாயாரா இருக்கிறபடினால நம்மளை எல்லாம் சிருஷ்டிச்சவர் அவர். அதனால தாயாரா இருந்தா பால் கொடுக்கணும் இல்லையா, அப்ப புண்ணியம் அப்படிங்கிற பாலை கொடுக்கற ஞானத்தை கொடுக்கற. அதனால்தான் சரணாகிதி பண்ணும் போது முதல்ல லட்சுமி பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணணும். பிராட்டி கிட்ட பண்ற சரணாகிதிக்கு புருஷகார சரணாகிதின்னு பெயர். பிராட்டி கிட்ட என்ன பிரார்த்திக்க போறோம் அப்படின்னா, அம்மா நாங்க சரணாகிதி பண்ண போறோம், அந்த சரணாகிதி நல்லா நடக்கணும், அந்த சரணாகிதிங்கிற ஞானம் எங்களுக்கு வரணும். பகவத் சரணாரவிந்த சரணாகிதி யதாவஸ்தி அவிரதா அஸ்துமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கத்தியத்துல. ஆனா சரணாகிதி நல்லா வரணும். என்ன சரணாகிதினாலும் சின்ன விஷயமானாலும் அதுல விசுவாசங்கள்லாம் தேவையா இருக்கு. அது ஒவ்வொருத்தம் பார்த்தா கஷ்டமா இருக்கு, கருணாமிவ ரூபிணியும் அப்படின்னு கருணையே ரூபம் எடுத்து வந்தவர் அவர். ஆனால் நிக்கிரகம்னா என்னன்னே தெரியாது, அனுகிரகம் மட்டும்தான் செய்கிறவர். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு வந்து சரணாகிதி அப்படின்னு அப்புறம் இத்தனால் பண்ண பாபங்களை எல்லாம் ஒண்ணுமே நினைச்சு பார்க்காமல் கருணை மட்டுமே அவருக்கு உண்டு அப்படிங்கிறபடினால அத்து தேங்கிற அப்படியே நடக்கட்டும்பா, நமக்கு சரணாகிதி நடக்கும். தயைவ சர்வம் சம்பத்தியதே ஒரு குறவும் இல்லை, எல்லாம் நடக்கும் அப்படின்னு அனுகிரம் பண்றாராம் பிராட்டியா. இவர் அனுகிரம் பண்றதுக்கு காரணம் இவர் கருணாரூபிணி அப்படிங்கிறபடினால என் அருள் என்னும் சீர் ஓர் அறிவையானதென அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாளுடைய கருணைக்கே ஒரு ரூபம் கொடுத்தால் எப்படி இருக்கும், கருணையே ஒரு ஸ்ரீ சுகத்துல வந்தா எப்படி இருக்கும்னா அதுதான் பிராட்டியாராம் அப்படின்னு அப்படி சொல்லலாம் போல இருக்காராம். ஏன்னா கருணையே வடிவெடுத்து வந்தவர், அது தவிர வேற கிடையாது அவருக்கு அப்படி இருக்க. அதனால்தான் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ண முடியாதோ அப்படின்னு பயந்திருக்கிறவன் பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணான்னா அவனுக்கு அபேட்சனும் கிடைச்சது அப்படின்னு பெருமாளை கூட பிராட்டி என்ன ஒதுக்கி அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வைபவம் ஒண்ணுதான். ஆனால் இவருடைய கருணை தனிதான். போன பாசுரத்தில் பார்த்த மாதிரி ராட்சசிகளுக்கெல்லாம் அபயம் வாங்கி கொடுத்த கருணை. யார் பத்து மாசம் பிராட்டி கிட்ட அபசாரம் மாத்திரம் பட்டாலும் அவளுக்கு அபயம் கொடுத்தவர் இவர். அதனால கருணாமிவ ரூபிணி அப்படின்னு கருணையை ரூபம் எடுத்து வந்தவர் ஆனதுனால பெருமாளுக்கும் அந்த கருணையை எடுத்து சொல்றாரா இவர். பெருமாளும் இந்த சேதனை பார்த்து இந்த ஜீவாத்மாவை பார்த்து முகம் திருப்பினார்னா வலது பக்கம் பிராட்டியா இருக்கார் இல்லையா ஸ்ரீதேவி நாச்சியார், அவர் வந்து பெருமாளை பார்த்து நமக்காக பரிஞ்சு வச்சு கருணையை எடுத்து சொல்றாராம். நீங்க கருணை காமிக்கணும் இந்த குழந்தைகிட்ட. அபராதம் வரைக்கும் வந்திருக்கானே, அபராதம் பண்ணிட்டு வந்தா கூட பரவாயில்ல, அபராதம் பண்ணிட்டே வந்துருக்கானே இல்ல பண்ணிட்டுதே இருக்கானே. கிருதாம் கிரியமானான் கரிஷ்யமானாஸ்த சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. அவதாரம் பண்ணினான், அபராதம் பண்ணின்னு இருக்கான், அவதாரம் பண்ண போறான், எல்லாம் உண்டு, மொத்தமும் உண்டு. இன்னும் பண்ணாம இருப்பானா அதுவும் கிடையாது. என்ன பண்றது அப்படின்ட்டா, இப்படிப்பட்டவனை தான் காப்பாற்றணும், இவங்கிட்ட தான் கருணை காமிக்கணும் அப்படின்னு கருணை எடுத்து சொல்ற. இவங்கிட்ட காமிச்சாதான் உங்க கருணைக்கே பெருமை. கிருஷ்ணா அப்படின்னு உங்க குழந்தைக்கு பெருமையை தவிர அப்போ பிரஹ்லாதருக்கு அனுகிரகம் பண்றார் பெருமாள். சர்வம் அனுகிரகம் பண்ணது இருக்கட்டும் சொல்ற தேவநாயக விசாரத்துல பிரஹ்லாதம் அப்புறம் கோகுலம் அந்த பசுமாடுகள் முதலானவர்களுக்கெல்லாம் நீர் அனுகிரகம் பண்ணீர் அப்படிங்கிறது இருக்கட்டும். மம ரக்ஷணம் தே அதெல்லாம் ஒரு தரத்துல எடுத்து வைக்கலாம், என்ன காப்பாத்தினு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெருமைங்க. ஏன்னா பிரஹ்லாதனை காப்பாத்துறதுல என்ன பெருமை இருக்கு, அவன் பரம பாகவதா இருக்க. கோகுலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிர குலத்துல இருக்க பசுமாடுகளை எல்லாம் காப்பாத்தினான் பெருமான் கோவர்தனகிரி எடுத்து பெரிய ஆபத்து வந்த போது அப்படின்னா அதுல என்ன பெருமை இருக்கு. ஏன்னா பசுமாடெல்லாம் ஏதாவது அபச்சாரம் பண்ணித்தானா இல்லையே, இல்ல பரீட்சித்த காப்பாத்தினார் குழந்தையா இருக்கும் போது அப்படின்னா பரீட்சிட்டு அபச்சாரம் பண்ணான குழந்தையா இருக்கட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திராதாஸ்தயா நனு விபத்திஷு சாதுஷீஷு அவனா காப்பாற்று திரும்பி இருக்கட்டும். ஏன்னா சர்வம் சந்தேகம் அது மொத்தம் இருக்கட்டும், அபரம் மம ரக்ஷணம் தேனே என்ன காப்பாத்த முடியுதா, இந்த காப்பாத்தினாதான் உமக்கு பெருமை அப்படிங்கிறார். ஏன்னா இத்தனை அபச்சாரம் பண்ணி வந்திருக்க இல்லையா, என்ன காப்பாத்தணும், அப்படி காப்பாத்துறதுக்கு சொல்லி கொடுக்கிறவர் பிராட்டியம் வலது பக்கம் இருக்கக்கூடிய சீதேவி நாச்சியார் சொல்ற கருணை அப்படின்னா இவங்கிட்ட காமிச்சாதான் கருணை அப்படின்னு பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி கருணை எடுத்து சொல்லி காப்பாத்தி கொடுக்கற. நமக்கும் ஞானத்தை கொடுத்து பெருமாளுக்கும் கருணையை போதித்து கொடுத்து நம்மளை காப்பாத்துற. அப்புறம் வந்தே மிஷகிரி மகிஷியின் விஸ்வத்தாரிணி என்ன பண்ற சீதேவி சொல்றத மீறவும் முடியல, பிராட்டியார் சொல்றத கேட்கவும் முடியல. ஏன்னா ஒரே அபசாரமே பண்ணி இருந்து ஔத்சுக்கிய பூர்வம் அப்படின்னு உற்சாகத்தோட அபசாரங்கள்லாம் பண்ணிட்டு திடீர்னு வந்து நிக்கிறவனை பார்த்து உடனே காப்பாற்றணும் அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் என்னத்தக்கா இருக்கு, எத்தனை பேர் அபசாரம் பண்ணுவா பண்ணாதோ எத்தனை பேர் இருக்கா, ஒரு அரை மனசோட கூட பெருமாள் இந்த பக்கம் முகத்தை திருப்பி இருந்துட்டாரா, எந்த பக்கம் அப்படின்னா இடது பக்கம் நேர நாம நிக்கிறோம், ஜீவன் நிக்கிறான் இவனை பார்க்கறதுக்குதான் இஷ்டம் இல்லை, நேர சேவிச்சென்று கை கூப்பிட்டு நிக்கிற ஜீவனை பார்க்கறதுக்கு பெருமாளுக்கே இஷ்டம் இல்லை, அதனால அப்படி வலது பக்கம் திரும்புறாராம். அந்த பிராட்டி இந்த மாதிரி கருணையை எடுத்து சொன்ன உடனே அதுக்கும் சரியா இஷ்டம் இல்லை, அதனால இடது பக்கம் திரும்பினாரா அந்த பூமாதேவி இருக்கார் இடது பக்கம். அவர் எடுத்து சொல்றார் பெருமாள் சொல்றார், இவர் தான் கருணை கருணை கருணை காட்டிக்கணும் கருணை காமிக்கணும் அப்படின்னு சொல்ற, நீ என்ன சொல்ல போற கருணை நீயும் சொல்ல போறியானா இல்ல எனக்கு பெருமாள், நான் கருணையை சொல்ல அப்பா நான் பெருமாள் நீயும் கருணையில ஆரம்பிச்சு போறேன் பயந்தேன் அப்படின்னா நான் கருணையை ஆரம்பிக்கல நான் பொறுமையை ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. அவர் சொல்றது இருக்கையோ அபசாரம் பண்ணவன் அவன் அபசாரம் பண்ணித்தான் அப்படிங்கிறத உட்கொண்டு அவனுக்கு கருணை காமிக்கணும் அப்படிங்கிற அருள் அது தப்புன்னு அப்படி கிடையாது, அவன் பண்ணதே அபசாரம் இல்லை அது பொறுத்துக்கணும். குழந்தைகள்லாம் தப்பு பண்ணா அம்மா அதை தப்பாவா நினைப்பாள், அம்மாவுடைய வயத்துக்குள்ள கர்ப்பத்துல குழந்தை இருக்கும்போது அது எட்டி உதைக்கும், அம்மாவுடைய வயத்துக்குள்ள எட்டி உதைக்கும். குழந்தை பிறந்த உடனே பலவா எனக்கு எட்டி உதச்சு உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு எந்த அம்மாவும் சொல்றது இல்லை, என்ன கேட்டா வயத்துக்குள்ள குழந்தை எட்டி உதைக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க, அதுதான் பொறுமை. குழந்தை எட்டி உதைக்கிறது அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு, மாதாவுக்கு இருக்கிற பொறுமையா என்னதான் பையன் கொடுக்க படிச்சிடாலும் சரி என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான், ஐயோ என் பையன் தன கொடுக்க படுத்துறானேன்னு நினைக்க மாட்டான், அவன் அடிச்சு போடட்டுமே அவ ஆஸ்தை விட்டு விரட்டட்டுமே, ஐயோ என்ன ஆஸ்தை விட்டு விரட்டிட்டானேன்னு இல்லாமல் என்ன ஆஸ்தை விட்டு விரட்டமா இருக்கணுமே தான் நினைப்பார், என்ன இப்படி பாபம் பண்றது இது க்ஷேமா இருக்கணுமே அப்படிதான் நினைப்பார். அப்படிதான் சீதாதேவி சொல்ற ராவணன் கிட்டே தொலைச்சு போடாங்க, இப்படிப்பட்ட அபசாரம் வந்துருக்கு என்ன போய் பிரிச்சிருக்கிய பெருமாள் கிட்டேன்னு, சர்வ ஜெகன் மாதாவான என்கிட்ட போய் அபசாரப்பட்டு இருக்கியே வேண்டாண்டா விதித்த சகிதர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவத்துதே எதி ஜீவித்து மிச்சதி உயிர் பொழைச்சு போடா போய் பெருமாள் கிட்ட போய் மைத்திர பாவத்தோட போ பித்திர பாவத்தோட போ மித்திரன்னு சொல்லி கை கோத்துடு அவங்கிட்ட சுக்ரீவன் அப்படிதான் பண்ணா சரணாகதி கூட பண்ண வேண்டாம் அவனுடைய நண்பன் சொல்லி பொழைச்சு போ உயிர் பொழைச்சுக்கோங்கிறான் அவதாரம் பண்ணவன் கிட்ட போய் நீ நாசமா போன்னு சொல்லாமல் நீ உயிர் பொழைச்சுக்கோ பெருமாள் கிட்ட என்னை சேர்த்து வச்சுடுன்னு சொல்றாரா அந்த மாதிரி அபசாரத்தை அபசாரமே நினைக்காமல் பொறுமை அம்மாவுக்கு குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பொறுமைக்கு வேணும் அவங்களுக்கு அறிவாளர் பொறுமைங்கிறதே போறாரு அப்படின்னு எடுத்து சொல்றான் பெருமாள் பார்த்தார் கருணையே தேவலை போல இருக்கு ஏன்னா அதாவது அபசாரம் அப்படிங்கறத ஒத்துண்டு கருணை இவர் அபசாரமே இல்லைங்கிற அதை பொறுத்துக்கணும் அதே அபசாரமா நினைக்கணும் நம்ம குழந்தை பண்றது தானே அது நமக்கு தானே அப்படின்னு அப்படி இருக்கணுமா அந்த பூமாதேவி பெரும் பொறுமையை எடுத்து சொல்றார் பெருமாள் பார்த்தார் இவா ரெண்டுமே வேண்டான்னுக்க எதிர்க்க ஜீவன் இருக்கான் அவனை தான் பார்க்க பிடிக்கல சரியின் முகத்தை அப்படியே திருப்பி எட்ட வேற எங்கேயோ பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி பார்க்கறேன் இந்த பக்கம் வேணாம் அந்த பக்கம் வேணாம் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி பார்த்தானா அங்க நீராதேவி இருக்கார் இடது பக்கத்திலேயே மிகாம எதுமாம் நீலா எத்போகப்பட்ட நீர் துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்சனம் உடனே நீலாதேவி மெதுவா ஏதோ எடுத்து சொல்றார் நீ என்னமா சொல்ல போற கருணையா பொறுமையா அபசாரம் எல்லாம் பண்ணிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு நீன ஏதாவது சொல்ல போறியா அப்படின்னா நான் ஒன்னும் சொல்ல பேசாம இருப்போன்னுட்டான் என்ன கேட்டா நீங்க ஏன் அவன் அபசாரம் பண்ணேன்னு ஏன் அவன் அபசாரம் பண்ணான்னு அந்த அபசாரத்தை ஏன் பார்க்கறேன்னு பார்க்கக்கூடாது எதுவுமே பார்க்கக்கூடாது என் சரணாகதி பண்ணான்ங்கிறத மாத்திரம்தான் பார்க்கணும் அந்த சரணாகதி பண்ணவன் முன்னாடி அபசாரம் பண்ணாடா பின்னாடி அபசாரம் பண்ணாடா இதை பண்ணானா அத்தை பண்ணானா வேற எதுவுமே பார்க்கக்கூடாது பேசாம படுத்துன்னு தூங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடைச்சுட்டு பெருமாள் ஆலிங்கனம் பண்ணி தூங்க பண்ணிடுறானான் கண்ணு முழிச்சான பிரச்சனை கண்ணு முடிச்சாதானே இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் தோன்றது அது பாருங்க அவன் சரணாகதி பண்ணியிருக்கான் அவனை காப்பாற்றவங்க தூங்கும் அவ்வளவுதான் முன்னாடி என்ன இந்த ஆராய்ச்சியே வேண்டான்னு என் போகப்பட்டலை துருவம் அப்படின்னு சொல்லி பெருமாளை தன் வசப்படுத்தி தன்னுடைய போக மயக்குகள்னாலே அவனை வசப்படுத்த அபசாரத்தை பார்த்து அது கருணையா பொறுமையா தான் பார்க்கவே கூடாதுன்னு பார்க்கவே கூடாது சரணாகதி பண்ணிட்டான் இல்லையா அவ்வளவுதான் அவனை பாஸ் பண்ணி வச்சு பரீட்சையில பசங்களை எல்லாம் பாஸ் பண்ணி வச்சிருவான் என்ன கேட்டான்னா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பாஸ் போடுவோம் பாரத தேசத்துல சட்டம் எழுதியிருக்கான் நான் எழுதுறையா படிச்சானா படிக்கல அதனால பாஸ் போட்டு அதுக்கப்புறம் பதிலாக பார்த்தோம் பாஸ் போட்டப்புறம் அவன் ஒண்ணுமே எழுதல அப்படின்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தப்புக்குமா எழுதியிருக்கான் அப்படின்னா அவன் தப்பை திருத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஆனா அந்த தப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ் போடுறது ஃபெயில் போடுறதுன்னு கிடையாது அதில் பாஸ் அது போட்டு விடணும் ஃபெயில் பண்ணக்கூடாது குழந்தைகளை அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கான் இது சர்வேஸ்வரர் விஷயத்துல என்னைக்கோ இருக்கிற சட்டம் குழந்தைகள் சரணாகதின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவன் ஃபெயில் கிடையாது அவன் பாஸ் தான் அவன் தப்பு தப்பா எழுதிருக்கானே முன்னாடி தப்பு பண்ணானே என்ன தப்பு பண்றானே அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது பார்த்து முடிச்சு போச்சு அப்படிங்கிற நீலாதேவி கருணை பொறுமைனா விஷயமே கிடையாது அவர் ரெண்டு பேரும் சொல்றது தப்புன்னுட்ட பக்த தோஷேஷு அதர்சனம் தோஷங்களை பார்க்கவே கூடாது அப்படின்னு தூங்க பண்ணிடுறாராம் பெருமாள் அப்படி இல்லாட்டான அதான் நீலா தூங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போஜ கிருஷ்ணம் அப்படிங்கிற நீலாதேவி தூங்க பண்ணி அணைச்சு ஆலிங்கரம் பண்ணி கண்ணபிரானை தூங்க பண்ணிட்டார் அவர் தான் போய் பிராட்டி இப்போ ஆண்டாள் எழுப்புற நான் சரணாகதி பண்றேன்னு சொல்றதுக்காக ஒருத்தர் சரணாகதி பண்ணார்னா அவர் தூங்க பண்ணிட்டார்னா அது இன்னொருத்தர் சரணாகதி பண்ணா பெருமாள் எழுந்துக்கணும் போது அதனால அவனை எழுப்பி தன் சரணாகதி சொல்ற மறுபடியும் தூங்க பண்றேன் இதான் நடக்குது பாராட்சியம் சொல் சுதி கட்ட சிறச்சு அப்படியே தூங்கிட்டார்னா என்ன பண்றது அப்ப அடுத்த ஒரு சரணாகதி பண்ணணுமே அப்படின்னா அது ஏற்படுத்துட்டு ஆண்டாள் திருப்பாவதி அவனையே கண்ணனையே எழுப்புற மறுபடியும் அவன் அபசாரம் பண்ணானா நீலாதேவி தூங்க பண்ற மறுபடியும் ஆண்டாள் இருக்கிறான் விபத்தில் நடந்தது இதுதான் சரணாகதி ஆண்டாள் திருப்பாவை தான் சரணாகதி அதுதான் நடந்தது அப்போ ஒருத்தர் கருணையை சொல்ற, ஒருத்தர் பொறுமையை சொல்ற, ஒருத்தர் ஸ்நேகத்தை காமிக்கிறார். நீலாதேவி ஸ்நேகத்துல காமிக்கிறாராம், அத்தியந்த ஸ்நேகம் இருக்கிறபடினால எதுவுமே பார்க்க கூடாது அப்படிங்கிற அத்தியந்த பிரேமம் இருக்கு, அத்தியந்த ஸ்நேகம் இருக்கு. ஜீவர்கள் கிட்ட அப்படி ஒரு ஆசை இருக்கிறபடினால பெருமாளையும் மயக்கி வச்சு குழந்தை எதுவுமே பார்க்காதங்கோ அப்படின்னு சொல்றார். அதான் மைத்தடன் கண்ணீர் எத்தனை போதும் புயலக ஒற்றாய் நான் எத்தனையிலும் பிரிவாற்றக் இல்லாமையால் இந்த பாசத்திலே வருது. அம்மா நீலாதேவியே நப்பின்னையே நீ கண்ணாடி எடுத்து வைக்க மாட்டேங்கிற பண்ணி அவர்கள் எப்படி பொறுக்க முடியாமல் அப்படியே ஸ்நேகத்துல இருக்கு இல்லையா, அது வேண்டாம் எங்களுக்கு அந்த கண்ணட புரியும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. இது நப்பின்னை நமக்கு பண்ற விசேஷ புகார். கருணை பொறுமைக்கு மேல இந்தியதான உதவி. அந்த கிருஷ்ண அவதாரத்துல அந்த நப்பின்னை பிராட்டி வந்து அவதாரம் பண்ணின அப்படின்னா அந்த கண்ணனும் அந்த நப்பின்னை பிராட்டியும் சேர்த்து அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு உபாயம். அதுவும் நப்பின்னை பிராட்டி புருஷ கர்மாவும் இருக்கார். இந்த கிருஷ்ண அவதாரத்துல லட்சுமி தேவி மாதிரியே தான் பிராட்டி, லட்சுமி தேவியேனே சொல்ற நப்பின்னை பிராட்டி. அதனால அவரை விட்டு பிரிச்சு கண்ணனை பார்க்க முடியாது. எப்படி பிராட்டியை விட்டு பிரிச்சு பெருமாளை பார்க்க முடியாதோ அப்படிதானே புருஷ சூக்தம் சொல்றது. பிராட்டியை சுரூப நிரூபகம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருந்தா அவங்க பேச்சுகள் சொல்ற சுரூப நிரூபகம்னா என்ன கேட்டா பெருமாள் யார் அப்படிங்கறத காமிக்கிறதே பிராட்டி தானா. புருஷ சூக்தம் என்ன பண்றது, பரபிரம்மம் எது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு ஒரு உபாயம். புருஷத்துல பரபிரமம் எது அப்படின்னு கேட்டானா இந்த ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சவன் விராட் புருஷனா இருந்து பாதோ சிஷ்வா பூதானி திபாதச மிருதந்தீனா எடுத்து சொல்லி இவன் கண்ணிலேருந்து இப்படி வந்தது, இவன் காதிலேருந்து இது வந்தது, லோகத்தை சிருஷ்டிச்ச பிரகாரத்தை எல்லாம் சொல்லி இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணவன் பகவான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது, அவன் தான் பரபிரம்மம். ஆனால் அப்ப கூட நமக்கு ஒரு நிர்ணயம் கிடைக்கலையா, லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணவன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணவன் யார் அப்படின்னு கேள்வி. பரபிரம்மம் தான் அது வாஸ்தவம் தான், அந்த சிருஷ்டி பண்ண பரபிரம்மம் எது அப்படின்னு ஒரு சந்தேகம். அது என்ன நாராயணனா பரமசிவனா பிரம்மாவா இல்ல வேற ஏதாவது தேவமா யார் அப்படின்னு ஒரு கேள்வி நிக்கிறது இல்லையா. அதனால உபநிஷத் சொன்னப்புறமும் ஒரு கேள்வி இருக்கு, புருஷ சுத்தம் சொன்னப்புறமும் ஒரு கேள்வி இருக்கு. அப்போ புருஷ சுத்தம் அடுத்த ஒரு உபாயம் வைக்கிறது மோட்சம் கொடுக்கிறவன் அப்படிங்கிறது அடுத்த அடையாளம். சிருஷ்டி பண்ணவன் மாத்திரம் இல்ல, நான் மோட்சம் கொடுக்கிறவன் அப்படின்னா அப்ப அடுத்த விஷயம் புரியுது. லோகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்ணவன் மோட்சம் கொடுக்கிறவன் அப்படின்னா அவன் யார் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுதான் பரபிரம்ம வாஸ்தவம் தான், அது யார் அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கிறவன் அப்படின்னு எடுத்து சொல்றது ஆதித்ய வர்ணம் அப்படின்னு. சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடியவன் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவன் யார் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். எத்தனை வந்தாலும் அவன் யார் அவன் யார்னு கேள்வி வரும்போது கடைசியில இந்த சம்சயத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புருஷ சுத்தம் என்ன உபாயம் எடுத்துட்டா ஸ்ரீஷ்டே லக்ஷ்மி அப்படின்னு லக்ஷ்மிபதி அப்படின்னு பூமாதேவியும் லக்ஷ்மி தேவியும் பத்னியாக கொண்டவன் ஸ்ரீஅப்பதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அப்ப சந்தேகம் தெரிந்து போச்சு. இப்ப யார் லோகத்தை தான் சிருஷ்டி பண்ணவன் யார், மோட்சத்தை கொடுக்கிறவன் யாரு, இல்ல திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா லக்ஷ்மிபதி, அவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு ஸ்ரீமதி பிரம்மலோகத்தேகே அப்படிங்கிறார் தேசிகன். சிவபதியான சீமன் நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படின்னு ஸ்பஷ்டமா எடுத்து சொல்லிடுது புருஷ சூக்தமே. அப்போ நமக்கு பரபிரம்மம் எது அப்படின்னோ, உபாயம் எது அப்படின்னோ, உபேயம் எது அப்படின்னோ, மோட்சத்தை கொடுக்கறது எது அப்படின்னோ, இல்ல லோகத்தையெல்லாம் சிட்டி பண்றது எதுன்னோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே அடையாளம் ஸ்ரீஅப்பதி அப்படிங்கிறது தான். இதுதான் பெரிய அடையாளம். இந்த அடையாளத்துக்கு அப்புறம் இதுல சந்தேகமே கிடையாது யாருக்குமே. அதனால அப்படி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல அந்த விராட்டியினுடைய ஸ்தானத்துல தப்பினை முகவரியே இவர்தான். அதனால இவரையும் சேர்த்துதான் கண்ணனை பிரிஞ்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெருமாளுடைய பகவியூக விபவ அர்த்தா அந்தரியாமின் நிலையும் சரி, பெருமாளுடைய உபாய உபயம் சரியும் சரி, எப்பவும் சரி பெரியவே கிடையாது. அதனால இந்த பிள்ளை பிராட்டியும் கண்ணனையும் சேர்த்து போறதா ரெண்டு பாட்டு, இந்த பாசனம் அடுத்த பாசனம். அந்த குத்து விளக்கரிய பாட்டுல முதல் நாலு வரியில கண்ணனை எழுப்புறா, அடுத்த நாலு வரியில நப்பிள்ளை பிராட்டி எழுப்புறான். குத்து விளக்கரிய கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தில் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிள்ளை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்ப்பிறவாள். கண்ணனை எழுப்பும் போதும் நப்பிள்ளையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கண்ணனையே எழுந்துரு. அதுதான் அழகான அங்கே உத்தரத்துல திருமாவுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி சேவை ஆணவத்தினை சயன் கண்ணாடி அறையிலோ இல்ல ஏதோ ஒரு சயனத்தில் திருமாவுக்கும் தாயாருக்கும் சயன உற்சவம் நடத்திட்டு அதையெல்லாம் சார்த்தி வச்சுட்டு மறுநாள் கார்த்தால பெருமாள் சுப்பிரபாதம் பாடி பெருமாளை மெதுவா எழுப்பி அப்போ அந்த சேவை எல்லாரும் சேவைக்கான ஆசைப்படுறான். அங்கே உத்தரத்துக்கு அது ஆச்சரியமான சேவையா பிரதம நயனபாகம்ங்கிறாங்க. அப்போ கடாட்சம் வாங்குறாங்க. கனக வலய முத்ராம் கண்டபாகேதுதானஹ தனிபதி சயனீஞாதி தத்துவம் பிரபாதே வரத சதமந்தன் மானசம் சந்நிதேயாக காஞ்சிபுரத்தில் பேரூராள பெருமாள் அவர் கார்த்தால சுப்பிரபாதத்தை அவர் பாடலான்னு போகும்போது அவருடைய கழுத்துல கனக வலய முத்ரா வலய முத்ரை இருக்கான். வலையினுடைய அடையாளம் இருக்கு. என்ன கேட்டா பிராட்டியனுடைய கைகளை தலகணையா வச்சிருந்திருக்கான். அந்த கையினுடைய ஆலிங்கனம் இருக்கு, அது தலகணையா வச்சு கடத்திருந்த பெருமாள் சயனத்துல இருந்திருக்க. அந்த முத்திரை அவருடைய திருக்கழுத்துல அதோட சேர்த்து தெரிவிக்கிறார். நமக்கெல்லாம் பரம உத்தேசியம் தம்பதிகள் தானே. கனக வலய முத்ரம் கண்டபாகே பிரதானமாக அழகான ஒரு சேவை. வரத சததவந்தன் மானசம் சந்நிதியாய மனசுல எப்பவும் இந்த சேவைதான் இருக்கான் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சேவையை ஆசைப்பட்டுதான் இந்த பாசனம் ஆண்டாளே ஆண்டாளே அதுதான் ஆசைப்பட்டிருக்காள். சத்தியை பிராட்டியமாக சேர்ந்து சயன நேரத்தில் எப்படி இருக்காள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசனம். குத்து விளக்கெரிய அழகா குத்து விளக்கு எரிஞ்சு விளக்கு கைக்கறியம் பண்றது கண்ணனே ஒரு விளக்கு தான். ஆயிர குளத்திலே தோன்றும் அணு விளக்கு. நப்பிணை பிராட்டியே ஒரு விளக்கு தான். இவர் ஆயிர குளத்துல வந்த விளக்கு அவர் போர் விளக்கு. இவர் நப்பிணை பிராட்டி கண்ணனே சுயப்பிரகாசமானவன். சத்தியம் ஞானம் அனுப்பம் வேதம் சொல்றது. நப்பிணை பிராட்டியும் சுயம் பிரகாசமானவர். எல்லாம் இருக்கும் போதும் இவாளுக்கு ஒரு விளக்கு கைங்கரியம் பண்றதான் அது எப்படிப்பட்டவர்கள். அவனே விளக்கா இருக்கான், அவனே ஞானஸ்வரூபமா இருக்கான். ஆனால் அவளுக்கு இந்த விளக்கம் அப்படின்னா வெண்கதிரான் குளத்துக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி சூரியனுக்கு விளக்கு வேணுமா? இவருக்கு அந்த விளக்கு இருக்கு. ஆனால் அது கைங்கரியம் பண்றது அது அதான் குத்து விளக்கா இருக்கு. அழகான உயரமான இருந்த இடத்துக்கு எங்க போனாலும் அங்க போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய குத்து விளக்கு. எண்ணெய் விளக்கு இல்ல, குத்து விளக்கு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் தட்டின் மேல் அந்த விளக்கினாலே கண்ணனுக்கு பெருமை, அந்த விளக்கினாலே நப்பிணை பிராட்டிக்கு பெருமை, நப்பிணை பிராட்டினாலே கண்ணனுக்கு பெருமை எல்லாமே உண்டு. பெருமாளுக்கு ஸ்வயம் பெருமை இருந்தாலும் பிராட்டிக்குனால பெருமை உண்டு, இதனால பெருமை எல்லாமே உண்டு. சயாச ராஜரிஷி சுதோபிராமையா சந்தைதான் உத்தம ராஜகன்யா அதிவராமஹா சுசுமேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணு ரிவா மரேஸ்வரா. அன்னைக்கு சொல்ற பாலகாண்டத்துல கடைசி ஸ்லோகம் இது. பிராட்டியருடைய விவாகம் நடந்து இல்லையா, அதுக்கப்புறம் பெருமாள் திரும்பி வந்துட்டார் அயோத்திக்கு. அங்க வந்து 12 வருஷ காலம் அங்க இருந்தாராம். அல்சமா இருக்கார், பிராட்டியோட கூட இருக்கார். தசரத சக்கரவர்த்திக்கு சுசுருஷை எல்லாம் பண்ணிட்டு இருக்காள் ரெண்டு பேரும். அப்ப பெருமாள் எப்படி இருந்தார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதிவராமஹ சுசுபேதி காமயா. என்னதான் ராமனுக்கு சோபை அப்படிங்கிறது உண்டு, முன்னாடியே உண்டுனாலும் இந்த லக்ஷ்மி தேவி இந்த சீதா தேவி வந்தப்புறம் அதீவ சுசுபேங்கிற இப்ப வந்த சோபையே தனிதான். ஒண்ணு இல்லாத ஒரு சோபை இப்ப வந்த மாதிரி இருக்கு. இல்லாத சோபைன்னு ஒண்ணு கிடையாது பெருமாளுக்கு. ஆனா கூட விராட்டியினுடைய சன்னதியினால ராஜ ரிஷித்தோ அபிராமையா, இவர் ராமன், அவள் அபிராமா, இவன் ராஜ ரிஷியுடைய புத்திரன், அவளும் ராஜ ரிஷியுடைய புத்தி. உத்தமராஜ கன்னையா, இவர் வெறும் ராஜ ரிஷி புத்திரன், அவர் உத்தமராஜ கன்னையா. அப்ப ராமஹா அதீவ சுஷி தேவன், ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்துதே, வேதம் சொல்லும். லக்ஷ்மி பிராட்டியினால்தான் பெருமாள் தேவனார, லக்ஷ்மி பிராட்டியோட சேர்ந்தபடினால்தான் இந்த பெருமை அப்படின்னு அர்த்தம். இல்ல தனியா இருந்தால், நான் தனியா இருந்தால் கேள்வியே வராது. இப்போ தனியா இருந்தாலும் கிடையாது, ரெண்டு சேர்த்த பெருமை, சேர்ந்ததுனால வந்த பெருமை, எப்பவுமே சேர்ந்ததுனால எப்பவுமே இருக்கக்கூடிய பெருமைன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி இப்போ என்னதான் ராமனுக்கு பிராட்டியோட பெருமை இருந்தாலும், இத்தனை நாள் திரௌபதி ராமரா தானே இருந்தார், இப்பதானே பிராட்டியோட சேர்ந்து இருக்கார், அதனால வால்மீகிக்கு அது சொல்லாம இருக்க முடியல. அப்படி இருந்தாலும் உதாரணம் சொல்லணும் இல்லையா, பிராட்டினால பெருமாளுக்கு பெருமை சொல்லிட்ட, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா. அதுக்கு சொல்றாரு, விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா அமே அமரேஸ்வரா, சீதாதேவினாலே ராமனுக்கு எப்படி பெருமை கேட்டா, பிராட்டினாலே பகவான் நாராயணனுக்கு எப்படி பெருமையோ, அதுக்கு மேல சாஸ்திராசம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இது அப்படின்னு, லட்சுமி தேவினாலே நாராயணனுக்கு எப்படியோ அப்படிதான், ரெண்டு பேரும் ஒண்ணு தானே அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், சீதையுந்தோகத்துல எப்படியோ அந்த மாதிரிதான் அவதாரத்திலையும் அப்படின்னு தாற்பயம். அதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான், சீதையுந்த லோகத்துல எப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பெருமையோ அந்த மாதிரிதான் அவதாரத்திலையும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்ப நப்பின்மை பிராட்டினாலே கண்ணெடுக்கு வந்த பெருமை தான் இந்த பாசுரத்துல அழகா சொல்றார். குத்து விளக்கிய கொட்டுக்கால் வெட்டின் மேல், வெட்டென்ற பஞ்சகயனத்தின் மேலே, விளக்கு ஒரு கைங்கரியம் போன்றது, கொட்டுக்கால் கட்டில் ஒரு கைங்கரியம் என்றது, மெத்தென்ற பஞ்சசயனம் ஒரு கைங்கரியம் என்றது. அந்த பஞ்சசயனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கியமே, நப்பின்மையினுடைய பூங்கொத்து ஒரு கைங்கரியம் என்றது, அவருடைய திருக்குழல் ஒரு கைங்கரியம் என்றது, அவருடைய திருமேனி ஒரு கைங்கரியம் என்றது. எல்லாமே ஆச்சரியமா அவனுக்கு கைங்கரியம் என்றதாம். கொட்டுக்கால் கட்டில் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நாலு காலோட கூட கட்டில் இருக்கு, தந்தங்கள் ஆன தந்தங்கள் வச்சு கட்டில் பண்ணிருக்கான் கண்ணன் நப்பின்மை பிராட்டிக்காக. அன்னைக்கு குவலையாபீடம் அப்படின்ற ஆணையா கம்சனுடைய கிரகத்தில் போய் குவலையாபீடம் ஆணையை கொல்லும் போது, அந்த ஆணையனுடைய பெரிய தந்தங்களை எல்லாம் எடுத்து கண்ணன் தோல்ல போட்டு வரானா, சின்ன வயசு கண்ணன், அந்த தந்தமும் ரொம்ப பெருசா இருக்கும், தூக்க முடியாம தூக்கணும். அந்த தந்தத்துல ஒரு தந்தத்தை எடுத்து பலராமன் கிட்ட கொடுத்து, அண்ணா இதை நீங்க வச்சுக்கோங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தந்தத்தை எடுத்து தன் தோல்ல போட்டு கம்பீரமாக வீரமாக அந்த கம்சனுடைய சபைக்குள்ள பிரவேசம் பண்றார் கண்ணன். இந்த பாகவதம் அழகா வர்ணிக்கும். அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகம் இருக்கு. அப்படி கம்சனுடைய சபா கிரகத்துக்குள்ள கண்ணன் போகும்போது நவரசத்தோடு கூட எல்லாரும் பாக்குறாராம். அப்போ பலராமனுக்கு புரியல, இந்த தந்தம் எதுக்கு அப்படின்னு புரியல. கண்ணா இந்த தந்தம் எதுக்கு அப்படியா, எதுக்கு எதுக்குன்னு கேட்டுருக்க, ஒண்ணும் இல்ல, நப்பின்மை பிராட்டிக்கு தந்தக்கட்டில் போடணுங்கிறதுக்காக கண்ணனுடைய அபிப்பிராயம். அது பலராமனுக்கு தெரியலப்பா. அந்த தந்தத்தை எடுத்து கட்டில் பண்ணி போட்டிருக்கா, அதான் கோட்டுக்கால் கட்டில், அப்படிப்பட்ட கட்டில் தான் கொடுத்து போறான். வீரபக்தி, நப்பின்மை பிராட்டினா சாதாரணமா வரா, காலையில அடக்கிதான் நப்பின்மை பிராட்டி விவாகம் பண்ணிட்டு இருக்கா அண்ணன். இவர்கள் எல்லாமே வீரபத்னிகள், வீரபத்னிகள்லாம் தம் பர்த்தா சாதாரணமா இருந்தா அவள் ஒத்துக்கவே மாட்டான். ராமாயணத்துல வருது இல்லையா, ராமாயணத்துல அழகா சொல்ற, தன் துஷ்பா சத்ரு சந்தாரம் மகர்ஷீனா சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வதேனு, 14,000 பேரை பெருமாள் ராமன் மாத்திரம் தனியா தரையில நின்று யுத்தம் பண்ணி 1.5 முகூர்த்தத்துல மொத்த பேரை சம்பாரம் பண்ணிட்டு வந்த உடனே திராட்டி ஆலிங்கனம் பண்ணார். வால்மீகி அழகா சொல்லும், பர்த்தாரம் பரிஷத்து இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். ஏன்னா இப்பதான் வீரன், இதுக்கு முன்னாடி அவர் ஒத்துக்கலையா. திருவாச்சம்பிள்ளை அழகா சொல்ற, ஜில்லி ஏறி ஏறி நான் ஏறி ஏறி அந்த தழும்பு தோல்ல இருக்கணும், அந்த தோலை ஆலிங்கனம் பண்ணிட்டாதான் இவர்கள்லாம் ஒரு வீரபுருஷன ஆலிங்கனம் பண்ணிட்டு நினைப்பாளாம். அப்படி கரடு முரடா அந்த தழும்பு இல்லைன்னா, கரடு முரடா அந்த தோல் இல்லை அப்படின்னா, அப்போ ஒரு பெண்ணை தேவினா நினைப்பாளாம். ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டோமே, ஒரு பெண்ணை ஆணையம் பண்ணாங்க நினைப்பாளே தவிர ஒரு புருஷனை ஆணையம் பண்ணதான் நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு புரியாது. வீர பக்தர்களுக்கு க்ஷத்ரிய பக்தர்களுக்கு தான் புரியும் இந்த விஷயங்கள்லாம். ஆனா அவளுக்கு தான் அந்த வீரம் தெரியும். சுவாமன்னிட்ட வைதேகா பிதாமே மிகிராதிவா ராம ஜாமாதனம் பிராப்திய பிரியம் புருஷ விக்கிரகம் விட்டார். பிராட்டியே பெருமாள் கிட்ட வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லிட்டார். என்ன காட்டுக்கு கூட்டுனு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அர்த்தம் இருக்கிற ஐயோ காட்டுல வேண்டாம், அங்க சிங்கம் இருக்கும், அங்க புலி இருக்கும், ராட்சசாலா இருப்பா, ஆகாரம் கிடைக்காது, இப்பெல்லாம் பயம் இருக்க பிராட்டி அழகா பேசுற என்ன பேசுறங்க காட்டுல என்ன ஆனாலும் சரி நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்றது தான் வீர புருஷன். அப்படிப்பட்ட புருஷன் தானே வேணும் எனக்கு. என்னையே பயமுறுத்திண்டு சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ராட்சசால் இருப்பா, வெயிலா இருக்கும், இதெல்லாம் கேள்வி எதுவா இருந்தா வெயிலா இருந்தா எதுவா இருந்தா நான் பாத்துக்கிறேன், சிங்கம் இருந்தா என்ன, புலி இருந்தா என்ன, ராட்சா இருந்தா என்ன, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு வீர புருஷன் இல்லையே. இப்படி ஒரு புருஷன் இருக்காரன்னு என்னமா பிராட்டிக்கு ஒரு தேவியா. அந்த பெண்களுக்கே உரிய பாஷையில அழகா பேசுற எங்க அப்பா ஜனக்கர் இருக்காரு, அவர் நல்ல வீர புருஷனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வில்லெல்லாம் எடுத்து வச்சு, பெரிய வில்லெல்லாம் எடுத்து வச்சு வீர புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்து கடைசியில ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஸ்திரீய புருஷ விக்கிரம் பாக்குறதுக்கு புருஷன் மாதிரி இருக்க, ஆனா உள்ள பெண், ஆண் வேடம் தரித்த ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் எங்க அப்பான்னு பேசிட்டார். ஆனா பெருமாளுக்கு மனசுலயே இருக்கான் இப்படி பேசிட்டார். பொம்பளைன்னு சொல்லிட்டாரு எப்படிப்பட்ட வீரனவன். இன்னைக்கு இப்போ ஜனஸ்தானத்துல 16,000 பேர் தனி ஒரு ஆடா நின்று சம்ஹாரம் பண்ணி அசகாய சூரா அனபாய சாகசா மகிதமசாரம் ருதரிசனமுதிதா மைதிலி திருடதர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவரணின்னு சொல்றாரு. அசகாய சூரன் அவனதான் சொல்லணுங்கிற அம்மன்தான். ஏன்னா வேற சகாயமே தேவையில்லை. தான் ஒருத்தனிருந்து 14,000 பேர் உடம்பு பண்ணியிருக்காரு. தப்பா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காப்பா, நீ கொஞ்சம் கூட வாப்பாங்கிறது எக்கனா நீ பார்த்துக்கோ, சீத்தைய நீ பார்த்துக்கோ, நான் போய் சம்பாரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தைரியம் கிளம்புற. தைரியம் அப்படி கிளம்புற எத்தனை தைரியம் எத்தனை வீரம் இருந்தால் அவள் சொல்லுவார் வீரா அப்படின்னு சொல்ற மகாவீரன் தான் சொல்ற பேசிக்க மகாவீர வைபவம் தான் பேர் வச்சிருக்க. அப்படி வரத பார்த்த உடனேயே அப்படி ஜெயிச்சு வந்த உடனேயே பிராட்டி என்ன பண்ற இவரை போய் நாம என்ன நினைச்சோம் ஸ்திரீ புருஷ விக்கிரகம் அப்படின்னு அன்னைக்கு பேசினோமே அப்படின்னு நினைச்சாரா இவர் தானே புருஷன். அதனால இந்த மாதிரியான ஒரு காரியம் லோகத்துல யாருமே செஞ்சது கிடையாது. அதனால இவர் தானே புருஷன். அனப்பாய சாகச சாகசம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாகசம் பண்ணணும். ஒரு ஆபத்துல துணிஞ்சு இறங்கணும்னா 14,000 பேரோட யுத்தம் பண்றேன் துணிஞ்சு இறங்குறாரு இல்லையா, இதுதான் சாகச கிருத்தியம். ஒரு சாகசம் பண்ணா அதுல அபாயம் இருக்கக்கூடாது, ஆபத்து இருக்கக்கூடாது. பைத்தியகாசனம் ஏடாசனம் படித்து மாற்றி கொடுக்கும். இங்கிருந்து அங்கதாவேன் அப்படின்னு சொல்லி நடுவில் இருந்து மண்டை கொண்டு போறதுல என்ன இருக்கு. அண்ணப்பா ஐய சாகசம் மகாபாரதத்துல அர்ஜுனன் யுத்தம் பண்றான் பூமியில மாட்டின்போது கண்ணனே தேரோட்டான். கண்ணனுடைய தேரோட்டி சல்யன் பெயர் தேரோட்டியில் அவர் சல்லி மகாராஜர் அவர் அவரை தேரோட்டியா வச்சிருந்ததான். ஆனா அவர் கோவிச்சிட்டு சண்டை போட்டு போயிட்டார். எல்லாரும் கிருஷ்ணன் மாதிரி சண்டை போடாம இருப்பாளண்ணா. கிருஷ்ணன் பார்த்தனுக்கு சார்ஜியா இருந்த மாதிரி கர்ணனுக்கு சார்ஜியா இருக்கார். ஆனா சண்டை போட்டுன்னு போயிட்டார். ஏன் கர்ணனே என்ன பண்றான், தானே ஒரு கையால தேரோட்டிண்டு ஒரு கையால யுத்தம் பண்றான். ஆனா அந்த போராத காலம் வந்தா எல்லாம் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படி தேர் ஓட்டும் போது அந்த தேர் பூமியில் அழிஞ்சிருக்கு. உடனே சொன்னான் கண்ணன், அர்ஜுனா ஒரு நிமிஷம் இல்லை, இந்த தேரை நானே எடுத்து பூமியிலேருந்து மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே தேரோட்டி நானே யுத்தம் பண்றேன். கர்ணனுக்கு தேரோட்ட கற்று தர வேண்டாம், என்ன தேரோட்டி ரெண்டு மகன் தான், நானே தேரோட்டின் நானே யுத்தம் பண்றேன், ஒரு நிமிஷம் பொறுத்துன்றது அப்படின்னு கீழே இறங்கி தன்னுடைய அப்படியே தூக்குறானா, தூக்கி பூமிக்கு மேல எடுத்து வைக்கிறான். நாலு பேர் வேண்டாம். அப்ப வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுன பார்த்து, அர்ஜுனா இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இப்ப அஸ்திர பிரயோகம் பண்ணி கண்ணனை கொண்டுடு அப்படின்ட்டான். அர்ஜுன் என்ன கண்ணா அது, அவன் யுத்தம் பண்ணாதான பரவாயில்லையே, அவன் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான், இப்ப போய் கொல்ல சொல்றியே அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா இத விட்டா எனக்கு வேற சமயம் கிடைக்காது, இப்ப சாகசம் பண்ண, நான் சொல்றதை கேளு, அவன் வந்துட்டானா உன்னால அவனை கொல்ல முடியாது, அதனால நான் சொல்றத கேளு, இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லி அர்ஜுன் அர்த்த பிரயோகம் பண்ண வைக்கிறான். ஏன்னா அர்ஜுனன் இருந்தா கூட சாகசம் பண்ணா ஆபத்து உண்டு, அப்ப விட்டுதான் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. அனபாய சாகசங்கிறது ராமன் மாத்திரம்தான், சாகசம் இல்லாம அதனால தானே ராவனை பார்த்து இன்று போய் நாளை வாங்க, நாளைக்கு வா அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டானா என்ன பண்றதுன்னா, நாளைக்கு வா ராமன் யாருன்னு பாருங்க, இன்னைக்கு நான் ராமன்ங்கிறத பூர்த்தியா காமிக்கிறேன், நாளைக்கு ராமனுக்கு ராமத்துவம் தெரியும், ராமனா எப்படிப்பட்டவன்கிறது நாளைக்கு தெரியுங்கிற, அப்படிப்பட்டவனை பார்த்த உடனேயே, அப்படி பேச்சுட்டு வந்த உடனேயே பிராட்டி வந்து பர்த்தாரம் பரிஷத் சஜேன ஆலிங்கனம் பண்ணிட்டான், இப்படிப்பட்ட போல ஆலிங்கனம் பண்ணிட்டான், அண்ணா ஆலிங்கனம் பண்ணிட்டான், அந்த மாதிரி வீரபக்திரிகள் அப்படி இருப்பான், அப்படிப்பட்ட தோகதான் ஆலயம் பண்ணுவான், அப்படிப்பட்ட கட்டிலதான் இந்த நத்தினை திராட்டி படுத்துவான், இல்லட்டா அல்லாதாரை அணைந்தால் என்ன கேட்டா ஆலயம் பண்ணின்ற மாதிரி, அதான் சொன்ன முதல்ல சொன்ன என்ன குனி பிராட்டியும் அப்படிதான், குனி பிராட்டியும் அப்படிதான், சீதா பிராட்டியும் அப்படிதான், நத்தினை பிராட்டியும் அப்படிதான், குனி பிராட்டியும் அதுதான் சொல்றேன், என்ன வந்து யுத்தத்துல ஜெயிச்சு கூட்டு போங்கிற அதுதான் அவருக்கு பெருமை. லோகத்துல சாதாரண நம்மள மாதிரி நோக்கல இந்த விஷயம் புரிய ரொம்ப கஷ்டம், வாசல்ல பெரிய சண்டை வந்துருக்கு தெருவில், சொல்றாரு ஏதோ தெருவில் சண்டை போகிறேன், ஆமா ஆமா சண்டை நான் இல்லைன்னு போய் பாக்குறேன் அப்படின்னு, நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டாம் உள்ள போகும், ஏன்னா உங்க பெருமை எனக்கு தெரியும், நீங்க போய் சண்டையில போய் கடைசியில் அடிவாங்கன்னு ஒண்ணு நிமிஷங்க வேண்டாம், நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம், நீங்க உள்ள போட்டு போவாங்க, யாராவது கேட்டா என்ன பண்றதுன்னா, யாராவது கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ உள்ள போக, அந்த மாதிரி இல்ல குத்து இனத்திரிய கோட்டுக்கால் கட்டின்மே அப்படிப்பட்ட கட்டில் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலே அந்த கட்டில் கொள்ளு, அதுக்கு மேல பஞ்ச சயனம் இருக்கான், பஞ்சால கண்ண சயனம், அதுல அஞ்சு குணங்கள் இருக்கான், ரொம்ப அழகா இருக்கணும், ஒரு சயனம்னா அஞ்சு குணம் இருக்கணும், ஒரு மெத்தைனா அஞ்சு குணம் இருக்கு, அழகா இருக்கணும், குளிர்த்தியா இருக்கணும், மிருதுவா இருக்கணும், பரிமளமா வாசனையோட இருக்கணும், வெளுப்பா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், இந்த அஞ்சு இருந்தாதான் ஒரு சக்தியான சயனம், அழுக்கா இருக்கக்கூடாது, அழகா இருக்கணும் சயனம் பார்க்கறதுக்கு, குளிர்ச்சி இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கிறத தவிர சூடா இருக்கக்கூடாது, மிருதுவா இருக்கணுமே தவிர உருக்கக்கூடாது, நல்ல வாசனையோட இருக்கணுமே தவிர நாத்தம் வரக்கூடாது, ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஒன்னையே போட்டு படுத்துட்டு சிக்கு நாட்டம் அடிச்சு அப்படின்னா இருக்கக்கூடாது, விழுப்பா இருக்கணுமே தவிர அழுக்கா இருக்கக்கூடாது, இப்படிதான் சயனம் இருக்கணும், அதுதான் பஞ்ச சயனம் அப்படின்னு பெயர், அஞ்சு குணங்களோட இருக்கக்கூடிய பஞ்சு வெட்டுகிறது, அதுதான் கண்ணன் படுத்துப்பான், ஏன்னா கண்ணன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னா நாகபரியத்தை முடிச்சிருச்சே தியாகத்தோ தூராம்புரி ஆதிசேஷன்ல இருந்தான் வந்திருக்காரு, ஆதிசேஷன் சயனத்துல இருந்தவருக்கு இந்த சயனம், இப்ப ஆதிசேஷன் எப்படிப்பட்டவனா இந்த அஞ்சு குணங்களும் அவருக்கு உண்டு, ஆதிசேஷன் சயனத்துல இருக்காரு, ஆதிசேஷன் குளிர்ச்சியா அத்தனை மிருதுவா அத்தனை பரிமளத்தோடு கூட ஆதிசேஷனை சயனிச்சுட்டு இங்க வந்தபடினால அதே மாதிரியான ஒரு பஞ்சசயனம் இங்க இருக்கு கண்ணனுக்கு, என்ன கிட்ட ஆதிசேஷனே இருக்கோம், அப்போ அந்த மெத்தென்ற பஞ்சசயம் ஆண்டாளுடைய வார்த்தை அழகா இருக்கும், சில்லென்ற மெத்தென்ற பஞ்சசயனம் அப்படிங்கிற கீழ்வானம் வெள் என்றது மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கையிலே மேல பூ மலர்ந்திருக்கான், நப்பிண்ணையினுடைய தலைமுடியில புஷ்பம் இருக்கு, தலைமுடியே மலர்ந்திருக்கு, புஷ்பம் மலர்ந்திருக்கு, நப்பினை பிராட்சியில கண்ணன் அணைச்சின்னு இருக்கான், கண்ணனுடைய மார்பு மலர்ந்து இருக்கு, எல்லாமே ஏன்னா பூவை வச்சுக்கணும், பூ கருகிட்டு வருமா, ஆனா நப்பின்னை பிராட்டி இப்ப சந்தோஷமா இருக்காரு இல்லையா? அப்போ பூ மலர்ந்திருக்கு. அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே ஒரு பக்கம் பூ மலர்ந்திருக்கு, அதுவே சம்பந்தத்தினாலே இன்னொரு பக்கம் கர்ணனுடைய திருமார்பு அப்படிங்கிற புத்தம் மறந்து பூங்குரல் நப்பின்னை கொண்டே வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவார். கண்ணா நீ வாய் திறந்து ஒரு வார்த்தையை சொல்ல வேணும். அவனை மயக்கி வச்சிருக்கிய நீ எத்தனை போதும் தூயிலிட ஒத்தாய்தான், அவனை எழுப்ப வைக்க மாட்டையா, எத்தனையேனும் பிரிவாற்றுகிறாயா, கண்ணை நோட்டி பிரிஞ்சு இருக்க முடியாத ஒன்னாலும் தெரியும். ஆனாலும் அதனால நீ இப்படி எங்கனையும் கண்ணனையும் பிரிக்கிறது தத்துவம் அன்று, அதற்கு ஞானமே அது சரியில்லை, அது தகவல் இல்லை, அது தைரியம் இல்லை. அதாவது நப்பின்மை பிராட்டி வந்து சேத்தனர்களுடைய அபராதங்கள் கண்ணனுக்கு தெரியறதுக்காக கண்ணனை மயக்கி வச்சிருக்கார். ஆனா அப்படியே இருந்தா அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து சரணாகிதி பண்ணா கூட தெரியாது போயிடும். ஒருத்தன் வந்து சரணாகிதி பண்ணான் அப்படின்னா அவனுடைய அபராதம் தெரியாது பண்ணிட்டான், இன்னொருத்தர் வந்து சரணாகிதி பண்ணா அந்த சரணாகிதி தெரியல முடியும், அதுக்கு தைரியம் வேண முடியும், கருணை வேண முடியும். அப்ப அதனால கொஞ்சம் கண்ணனை எழுப்பு, எழுப்பி வச்சு எங்களையும் கண்ணனையும் சேர்த்து வச்சு மறுபடியும் அப்படி பட்டு மறுபடியும் எழுப்பது, மறுபடியும் ஜீவர்களின் உங்களுடைய துருவத்துக்கு வேற விதமாக பண்ணா அது மத்தவும் இல்லை, அது தகவும் இல்லை, அது தயையிலையும் சேராது, அது உங்களுடைய சுரூபத்திலையும் சேராது அப்படின்னு அபிநய பிராட்டி கிட்ட விஜயாபனம் பண்றார்கள். மைத்தடம் கண்ணீனாய் அபிநய பிராட்டியை கூப்பிடும் போது மைத்தடம் கண்ணீனா, அவரை திருக்குறள்ல எப்படி புஷ்பங்கள் இருக்கோ அவரது திருக்கண்கள்ல மை இருக்கு, இவர்கள்லாம் பாவம் கண்ணனுடைய விரகத்தினாலே மையிட்டு எழுதுவோம் இருக்கா, கண்ணுக்கு மையிட்டுக்க மாட்டோம்னு விரதத்துல இருக்கா, ஆனா கிருஷ்ண சம்சேகத்தினாலே கண்ணில் மையோட இருக்காராம். அழகான கண் மை தடம் கண்ணினால் அவன் கண்ணன், கண்ணன் கண்ணன் பெயர், இவள் தடங் கண்ணினாள், இவள் பெரும் கண்ணினாள் தடங் கண்ணினாள், அழகான கண், தரமா கண், மலர்ந்த கண், மையிட்டு மலர்ந்த கண், இந்த கண்ணு இந்த கண்ணுக்கு தான் கண்ணனை கட்டுப்பட்டு நிற்கிறான். அழகா சொல்ற ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணம் ராமாயணத்தில், ராமாயணத்துல பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்சு பார்க்கிறவர் ஆஞ்சநேயர். அதாவது விஸ்வாமித்திரன் முதல்ல விவாகம் பண்ணாங்கிறது கழிச்சு பெருமாளின் பிராட்டியும் பிரிஞ்சுட்டால் அப்போ பெருமாள் வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்தார். அப்போ ஆஞ்சநேயர் வந்து பெருமாளுக்கு சுசூஷையெல்லாம் பண்ணார். அப்போ பெருமாளை மாத்திரம் பார்த்தார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து சீதாதேவி தேடின்னு வந்து அசோகவனத்தில் வந்தபோது அங்கே சீதாதேவியை பார்க்கிறார். முதல்ல பெருமாளை பார்த்தார், இப்போ சீதாதேவியை பார்க்கிறார் இல்லையா, அதுக்கப்புறம் மனசினால பெருமாளை நினைக்கிறாராம். சீதாதேவியை பார்த்த உடனேயே மனசினால பெருமாளை நினைச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கறேன், ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை சௌக்கியமா இருக்கும், எத்தனை ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு பாக்குற. அப்போ ரகோரகத்தி வைதேகி கல்ச்சியில மசித்தே கணம், அழகான விஷயம், உடனே அவர் பெருமாள் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இவர்தான் பொருத்தம், இவருக்கு அவர்தான் பொருத்தம், இந்த வைதேகி இருக்காள்யோ இவருக்கு பொருத்தம்னா பெருமாள் ஸ்ரீராமன் தவிர வேற யாரும் கிடையாது, ஸ்ரீராமனுக்கு பொருத்தம்னா இந்த லட்சுமி தேவி இந்த சீதாதேவி தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். ஆஞ்சநேயருடைய சிந்தை பொருள், ஆஞ்சநேயர் என்னென்னதான் நினைச்சு பார்த்தாருன்னு ஒரு சந்தித்தம் இருக்கு சுந்தரகாண்டத்தில், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சீதாதேவியை பார்த்த உடனே இவருடைய என்ன ஓட்டங்கள் எப்படி எல்லாம் இருந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஈனோ யதாயாம் பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நதுக்கேன அவசீததி ஸ்ரீ பிரணஸ்தேபி காருண்யாதே ஆசிரிதே த்யான் சம்சிதா பத்னி நஷ்டேபி சோ சந்தேகம்ருக்கான் உயிர் நெறிக்க முடியல முன்னாடி என்ன நினைச்சார் அப்படின்னா, கிருஷ்ணன் சீதா பிராட்டிய பிரிஞ்சு பெருமாள் விரகத்துல கஷ்டப்படும் போது என்ன புருஷன் இவர், ஒரு இத்தனை கஷ்டப்படுறாரு, இவர் என்ன தீர புருஷனா நினைச்சார். ஏன்னா ஒரு தீர புருஷன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கணும். பாரியைக்கு இப்பதான் பிரிஞ்சு இருக்கார் அப்படின்னா ஒரு தீர புருஷனா இருக்கும், சகிச்சு இருக்க வேண்டாமா, தீர நாயகனா இருக்க வேண்டாமா. ஆனா இவர் வந்து பாரியனுடைய பிரிவுல இப்படி கண்ணு ஜலம் விட்டு ஜலம் விட்டு விளையாடுறாரு, சாப்பிடறது கிடையாது, தூங்குறது கிடையாது, ஒண்ணும் பண்றது கிடையாது, குஸ்கடிச்சா தெரியல, சீதே சீதே சீதே சீதையே நினைச்சுட்டு உருகி உருகி நிக்கிறாரு. இவர் போய் ஒரு புருஷனா, அதுவும் ஒரு தீர புருஷனா, அப்படி கம்பீரமா இருக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு தெரியலையே நினைக்கிறாரு. இப்ப என்ன பண்ற, சீதாதேவியை பாக்குறாரு இல்லையா, அதை பார்த்த உடனே இப்ப என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டான்னா, அவர் என்ன புருஷர், இப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைச்சி இருக்காருன்னா இவர் விட்டு போயிட்டு அவர் எப்படி உயிர் கேட்கிறார், அவர் உயிரே நிக்க கூடாது அப்படிங்கிறார். இப்படி அவரால் பிரிஞ்சு இருக்க முடியுது, துக்கேன்னு அவசியம் இருக்கு. அவர் துக்கப்பட்டா நினைச்சாரு, துக்கமே கிடையாதுன்னுட்டார், இதெல்லாம் துக்கப்படுறதுல இதெல்லாம் வெறும் ஏமாற்றேன். இப்படிப்பட்ட ஒரு நாயகி கிடைப்பாருன்னா அவரை பிரிஞ்சு இருக்க முடியாது ஒருத்தனால, இருந்தானா அவன் என்ன புருஷனுக்கு மாத்தின்னு இருப்பார், என்னத்த என்னத்தை மாத்திக்கிறார், பெரியவாச்சம் பண்ணி சொல்றாரு, என்னத்தை மாத்திக்கலாங்கிறார், என்னத்தை மாத்திக்கலாம், என்ன கேட்டா, அப்போதும் அவர் செய்தது தவறு என்று இருந்தோம். அப்ப என்ன ராமன் செய்தது தவறு, பிராட்டியை பிரிஞ்சு கதர்ற அது தப்புன்னு இல்ல, இப்பொழுதும் அவர் செய்தது தவறுன்னு இல்ல, இப்போ அவர் செய்தது தப்புன்னு தான் சொல்லிருக்காரு. ஏன்னா எப்படி பிரிஞ்சு உயிர் வாழ்ற அப்படிங்கிறா, இப்போ அவர் செய்தது தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பெரிய பிராட்டியும் பிரிஞ்சு இருக்க முடியும். இப்ப பெருமான பிராட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பொருத்தமா இருக்கார். அப்ப அனு அவர்தான் பொருத்தம், அவருக்கு இவர்தான் பொருத்தம் சொல்லி அசிதே க்ஷணம், பிராட்டிக்கு மைத்தடம் கண்டிருக்கு இல்லையா, அது ஒரு தனிப்பெருமைங்கிற, அது ராகவனை காட்ட ஒரு பெருமை அவருக்கு அதிகமா. இந்த மைத்தடம் கண் அப்படிங்கிற பெரு, இந்த கண்ணு பெருமாளுக்கு கூட கிடையாது, கண் இது பெருமாளுக்கு கூட கிடையாது அப்படிங்கறதுனால தனிச்சேயம் அசிதேக்ஷனான பிராட்டிய தனியா எடுத்து சொல்ற. அந்த மாதிரி அந்த கண்ணில் தான் பெருமாள் இடையே ஈடுபட்டிருக்க, போய் சொன்ன உடனேயே பெருமாள் கிட்ட போய் சொல்ற, சீதாதேவியை பார்த்தாச்சு, அவர் என்ன சொன்னாருன்னா, உம்மை விட்டு பிரிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட நான் தாங்க மாட்டேன், ஊர்வம் மாசாது ந ஜீவேயம் அப்படின்னா. பெருமாள் சொல்றார், அவர் என்னை விட்டு பிரிஞ்சு ஒரு மாசம் கூட தாங்க மாட்டேன், நான் அவரை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட தாங்க மாட்டேன், நான் ஜீவேயம் க்ஷணமதி தினாத்தாம் அசிதேசனா ஏன் அப்படின்னாக்கா, அவருடைய கண் பார்வையை நான் பார்க்காகணும், கண் பார்வை கடாட்சத்துக்கு நான் விஷயமாகணும், அந்த கடாட்சம் விஷயமாகாமல் என்னால் உயிர் வெறுக்க முடியாது, உடனே கிளம்புன்னு அடுத்த க்ஷணம் கிளம்பிட்டார் சீதாதேவியை பார்க்கறது. அப்போ பெருமாள் சொல்றார், அசிதே க்ஷணான்னு அதுவே விஷயத்தை சொல்றார், அவருடைய வைத்தடங்க கண் இருக்கு இல்லையா, அதை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுங்க. அதுதான் பெருமாளை காட்டிலும் பிராட்டியுடைய கடாட்சத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அந்த கண்ணழகர் கொல்லி ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் நாச்சியார் திருக்கோலம், பெருமாளுக்கு தாயாராக ஒரு திருக்கோலம், பெருமாளுக்கு தாயாருடைய புடவை எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி தாயாருடைய ஆபரணங்கள் எல்லாம் காட்சி, ஸ்ரீரங்க நாச்சியார் மாதிரியே பெருமாளுக்கு அலங்காரம், அதுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு பேர். அந்த நாச்சியார் திருக்கோலத்துல தசமி இன்னைக்கு பெருமாள் புறப்பாடு நடக்கும். அப்போ பராசர பக்தர் சேவிச்சாரா, பெருமாள் சேவிக்கிறார், அசல் ரங்கநாச்சியார் மாதிரியே பெருமாள் இருக்கார், வித்தியாசமே கண்டே பிடிக்க முடியாது ரெண்டு பேருக்கும். நான் அதே மாதிரி வெள்ள வஸ்திரம், அதே மாதிரி ஆபரணங்கள், அதே மாதிரி மாலை, அதே மாதிரி திருக்கோள கட்டுரைகள் எல்லாமே அப்படியே இருக்கும், தாயார் மாதிரியே முகம் இருக்கும் பெருமானுக்கும், திரும்பவும் அப்படிதான் இருக்கும் சேரகத்துக்கு. அதனால அடையாளம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதனால தாயார் மாதிரியே இருக்கார், எங்க தாயார் தான் சொல்றவர்கள் பராசர பெற்றார், பெருமாள் கூட சொல்ல மாட்டார் எப்படி, தாயார் எங்க தாயார், எங்க தாயார் தான் சொல்றார், தாயாருக்கு பிள்ளையாவே வளர்ந்தவர், எங்க தாயார் மாதிரியே இருக்கார் பெருமாள் அப்படின்னு அப்படியே சேவிச்சுட்டே வந்தவர் சந்தோஷமா சேவிக்கார். அதுக்கப்புறம் பெருமாள் இந்த திருக்கண்ணை பார்த்தார், பார்த்தவொடனே சொல்லிட்டார், என்ன ஆனாலும் சரி நாத்தியார் மீது வீட்டு ஒன்னாரே, தாயார் மாதிரி உனக்கு மைத்தட கண் கிடையாது, எத்தனை ரேஷன் போட்டாலும் உன் கண் காட்டி கொடுத்துருமே, தாயாருடைய திருக்கண் கடாட்சம் உனக்கு கிடையாதேன்னு தான், அதான் மைத்தடங்கண்ணினாய் அதனால தான் அப்படிப்பட்ட நத்தினை பிராட்டியே, அம்மா நீ உண்மனாலே துயிரை விட்டாய்தான், நீ கண்ணனை எழுத்து என்ன சேவனை இருக்காட்டா, இந்த கண்ணனுடைய திறன் கிடையாது, காப்பாற்றி கொடுத்த கடாட்சம் ஆச்சு. இது எத்திசையும் உடந்தோடி இழைத்து விழும் காகம் அப்படின்னு காகாசுரன் மூணு லோகமும் சுத்திட்டான். காகாசுரன் அபச்சாரப்பட்டது யாருக்கிட்டா, பிராட்டி கிட்ட. நன்னா கவனிக்க, பிராட்டிய கொத்தினான், பிராட்டி கிட்ட அபச்சாரப்பட்டான், பெருமாள் கர்ப்பத்தை கிள்ளி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் போகும். அதனால பிரம்மாஸ்திரமா அதை பிரயோகம் பண்ற காகாசுரன் மூணு லோகமும் சுத்தினான். த்ரீன் லோகான் தம் பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ ச பித்ராஜ பரித்யக்தஹ சுரைஷ்ச சமகரிஷிபிஹி. எல்லா லோகத்திலும் எல்லாரும் கதவு சாத்திட்டாளாம். ஏன்னா காகாசுரன் உள்ள வரட்டும் பார்த்தா பின்னாடியே ராவனுடைய அஸ்திரம் வரத பார்த்தா உடனே கதவு சாத்திட்டா எல்லாரும். ஏன்னா இவனுக்கு அதே கொடுத்தா ஆபத்துங்கிறா அவர்கள் தேவர்கள் தேவர்கள் கதவு சாத்திட்டாலும் காப்பாசுரன் மூணு லோகமும் சுத்தரான். ஒரு லோகத்துல ஒருத்தர் கூட கதவை திறக்கல, எல்லாரும் கதவு சாத்திருக்கார். கடைசியில ஒரு நேர உண்மை வந்துட்டான். அது பார்த்தா இதே இடம், அதே சித்திரகூடத்துல ராமன் பிராட்டி இருக்கிற இடம் மாத்திரம் தான் திறந்துருக்கு, அங்கதான் உள்ள வந்துட்டான். அதனால சொல்ற காப்பாசுரன் இவா கிட்ட அபசாரம் பண்ணி இவா கிட்ட பயந்து போன கடைசியில இங்கேயே ஏன் திரும்பி வந்தான் அப்படின்னா, இந்த ஒரு கதவு தான் திறந்திருக்கு, அதனால உள்ள வந்துட்டான். இறங்கி போக முடியாதவனான். உள்ள வந்தவன் கீழே விழுந்து சரணாகிதி பண்ணான். ஏன் கீழே விழுந்து சரணாகிதி பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, இத்தனை தூரம் ஓடி வந்த பற்றியனால எழுச்சி போய் கீழே வந்துட்டான். சரணாகிதி பண்ணல, எழுச்சி போய் கீழே வந்துட்டான். எத்திசையும் நன்றோடி இழைத்து விடும் காலம் இழைச்சி கீழே வந்துட்டான். வரணும்னு வரல, கதவு திறந்தது உள்ள வந்துட்டான். வரல, எழுச்சி போய் கீழே விழுந்துட்டான், முடியாத கீழே விழுந்துட்டான். உடனே பிராட்டி என்ன பண்ற, அந்த காகாசுரன் கடாட்சம் பண்ண. யார யாருக்கிட்ட அபசாரப்பட்டான், பிராட்டி கிட்டே அபசாரப்பட்டான், அவனை கடாட்சம் பண்ண. பிராட்டி கடாட்சம் பண்ணி அந்த கீழே விழுந்துதான் விழுந்தான். நேர பெருமாள் திருவடி வந்து விழக்கூடாது, அப்படி திரும்பி விழுந்துட்டானா, பெருமாள் பக்கம் கால திருப்பி விழுந்துட்டானா. உடனே பிராட்டியானவர் மெதுவா அந்த காக்கையை தன் கையாலே தொட்டு அந்த காக்கையை எடுத்து பெருமாள் திருவடி பக்கமா பார்த்து அதன் சேர்த்து வரும்படி அதை அப்படி சேர்த்து வச்சுட்டு பெருமாள் கிட்ட பார்த்து, குழந்தை வந்து சரணாகிதி பண்றான், நீங்க அவனை காப்பாற்றணும் அப்படின்னு பரிந்துரைத்து அவனுக்கு அபயப்பிரதானம் வாங்கி கொடுத்தவர் பிராட்டியம். அப்ப அந்த கடாட்சத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை குழி அது பெருமாளுடைய கடாட்சத்துக்கே கிடையாது. பெருமாள் கிட்டேயே பரிந்துரைத்து காகாசுரனுக்கே அவை பிரதானம் வாங்கி கொடுத்து பெருமாளும் வேற வழி இல்லை. பதார்த்தமதி காகுஷ்டா கிருபையா பரிஜபாலயம் பரம கருணையோடு கூட பிராட்டி சொன்னபடினால் பெருமாள் காப்பாற்றினான். வால்மீகி ரூபாய் தெரிவி எடுத்துக் கொண்ட இதுல அநேக தாற்பயங்கள் உண்டு. அவை பிரதான காரத்துல தேசியம் சாய்ச்சிருக்க இதன் தாற்பயங்கள் தான். அப்படி கைத்தடன் கண்ணினாய், அம்மா உங்களுடைய கடாட்சம் என்ன, அதே மாதிரி காகாசுரனை சேர்த்து வச்ச மாதிரி எங்களையும் சேர்த்து வைக்க வேண்டாமா, கண்ணனை எடுத்து எங்களை சேர்த்து வைக்க வேண்டாமா, நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயரவிட்டாயா, எத்தனையிலும் பிரிவாற்றகில்லாயால், தத்துவம் வந்து தகவேதோ என்பாவை அனுகிரகம் பண்ணு, உன்னுடைய சுரூபத்துக்கு சேர, உன்னுடைய சுபாவத்துக்கு சேர, உன்னுடைய கருணைக்கு சேர, நீ கண்ணனை எழுப்பி எங்களையும் கண்ணனையும் சேர்த்து வைக்க, அவனை எழுப்பாமல் இருக்கக்கூடாது என்பதாக அந்த நப்பினை பிராட்டியை எழுப்பார். ஆக கண்ணனையும் நப்பினை பிராட்டியும் எழுப்புறதாக ஆச்சரியமான பாட்டு. இந்த பிராசத்தை வச்சுதான் பராசர பட்டது தனியும் சாதிக்கிறார். நீலாதுங்கள் தனிகிரி திரிச்சு கிருஷ்ணம் அப்படின்னு தனி இந்த பிராசத்தை அடிப்படையை வச்சு வந்து இதுக்கு சாபதேசம் சொல்லும் போது மைத்தடன் கண்ணினாய் அப்படின்னு ஆச்சாரியனுடைய கருணா கடாட்சத்தை சொல்லலாம். எந்த கடாட்சம் இருந்தாலும் சரி, ஆச்சாரியனுடைய கருணா கடாட்சத்துக்குன்னு தனி பெண்ணு இருக்கு. அந்த கண் பார்வை இருக்கு இல்லையா, அதுக்கு விஷயமாயிட்டானா போதும், அவனுக்கு மோட்சமே கிடைச்சிடும். ஆச்சாரனுடைய கருணா கடாட்சம் கேட்டா யாராயிருந்தாலும் மோட்சம் கிடையாது. ஆச்சாரனுடைய கருணா கடாட்சம் கிடைச்சிருக்குன்னா யாராயிருந்தாலும் மோட்சம் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு பாபிஷ்டா கத்திரமும் புண்டரீ கட்சி பொண்ணுகிறது. ஆச்சாரிய பக்தையா முக்தம் தஸ்மாத் ஆச்சாரியவான் மகாபாபம் பண்ணியிருந்த கத்திரபந்து கூட ஒரு சமயம் நாரதர் ஆச்சாரியனா வரிச்சு அவர்கிட்ட உபதேசம் வாழ்ந்து அவன் மோட்சத்துக்கு போனான். மகாபாகம் பண்ணவன் தான், மொய்த்த வல்விலையில் நின்றுங்கிற தந்தை கிடையாது. பாபத்துக்குள்ள இருக்கானா அவன், அது நம்ம கிட்ட பாபம் இருக்கு. ஆனா சத்ரமந்து அப்படின்னு பாபத்துக்குள்ள அவன் இருக்கானா, அப்படிப்பட்ட மகாபாபிஸ்தன். அவன் கூட கோவிந்த நாமத்தை கேட்டான், உபதேசம் பெற்றான், நாரதருடைய கடாட்சம் கிடைச்சு அவன் மோட்சத்துக்கு போனான்னா இவன் மகாபாபிஸ்தனுக்கு பாபம் கூட கடாட்சத்தினாலே அவனும் சரணாகிதி பண்ணி மோட்சத்து போனான். எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணனா இருந்தாலும் சரி ஆச்சாரிய கடாட்சம் இல்லாட்டா மோட்சம் இல்லை. எப்படி பாபம் பண்ணனா இருந்தாலும் சரி, மோட்சமே கிடைக்காது இருந்தாலும் சரி, ஆச்சாரிய கடாட்சம் வந்தா மோட்சம் கிடைச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கடாட்சம். அதுதான் மைத்தனங்கள் நியாய் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்றாங்க. சுவாமி தேசியன் சாதிக்கிறார் சுபாரிப்ப நிதியில, ஏகைவ குருவோர் திருஷ்டியா வாக்கியம் வாபில பேதையுது நகத்து திசுதிகி அஷ்டாபிகி சஹசிரேனாபி சித். ஆச்சாரியனுடைய ஒரு கண் கடாட்சம் கிடைச்சா கூட போடும், அதனால கிடைக்கிற பலன் எத்தனை பேர் எத்தனை கண்ணால் பார்த்தாலும் கிடைக்காது. இதுக்கதா பரமேஸ்வரன் மூணு கண்ணாலே கடாட்சம் பண்ணுவார். பரமசிவன் அவருக்கு மூணு கண் இருக்கு, சிம்மா எட்டு கண்ணாலே கடாட்சம் பண்ணலாம், ஏன்னா நாலு முகம் இருக்கு எட்டு கண் இருக்கு. இந்திரன் ஆயிரம் கண்கள்னாலே கடாட்சம் பண்ணலாம், ஆனா மூணு கண்ணால பண்ணாலும் சரி, எட்டு கண்ணால கடாட்சம் பண்ணாலும் சரி, ஆயிரம் கண்ணால கடாட்சம் பண்ணாலும் சரி, ஆச்சாரியன் ஒரு கண்ணினாலே பண்ற கடாட்சத்தினுடைய பலன் அவளால கொடுக்க முடியாது. என்ன ஆனாலும் ஏன்னா இதுதான் மோட்சம் வரைக்கும் கொண்டு வரும், அவளால இதை கொடுக்கவே முடியாது. அதனால இதுக்கு அத்தனை ஒரு பெருமை இருக்கான் ஆச்சாரிய கடாட்சத்துக்கு. அந்த இருக்கால் தான் சொல்லலாம், சின்ன வயசுல நடாதூரமா அந்த கடாட்சத்தை வாங்கினான். அஞ்சு வயசுல இருக்கும்போது பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த மகிர்மதா பூயாக திரைவித்திய மானியத்துவம் பூரி கல்யாண பாஜன. அந்த அஞ்சு வயசு குழந்தைய தம்மதியில உட்காந்து வச்சுட்டு காஞ்சிபுரத்துல தேவாளன் சன்னதியில நடாதூரம் வாழ் ஆச்சாரியன் அந்த குழந்தையோட தலையை தடவி, நீ நன்னா இருப்ப, வேதாந்த பிரச்சாரம் பண்ணி மகா ஆச்சாரியனாக நீ இருக்கணும் அப்படின்னு தலையை தடவி கடாட்சம் பண்றாளாம். அந்த கடாட்சத்தின் ஆச்சாரியரா வர வேதாந்த தேசி அது இந்த மைத்தரங்கனா இந்த ஆச்சாரிய கடாட்சம் தானே. இந்த தேசியனே பல இடத்துல சொல்றார், ஸ்ரீமத்யாம் சாதுசாவிதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிஷதி வெங்கடேசேன க்ளுப்தா. எப்படி பகவத் ராமானுஜருக்கு ஆளவந்தாருடைய கடாட்சம் அமைஞ்சதோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு நடாபுரமாருடைய கடாட்சம் அமையது. அந்த கடாட்சத்தினுடைய பெருமைதான் மகா ஆச்சாரியர் ஆறா. இந்த ஆச்சாரியர் மகா ஆச்சாரியர் ஒன்னு பகவத் ராமானுஜர், இரண்டாவது சுவாமி வேதாந்த தேசியர். ரெண்டு பேருக்கும் பூர்வாச்சாரிய கடாட்சம், பகவத் ராமானுஜருக்கு ஆளவந்தாருடைய கடாட்சம், ஆளவந்தாருக்கு நாகமுனியுடைய கடாட்சம், சுவாமி தேசிகனுக்கு நடாமாய் கடாட்சம். அது எதுவுமே கிடையாது. அதை சொல்றார் நீ அந்த ஆச்சாரியனை சொல்லி பெருமாளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற பார்த்து புத்து விளக்கரிய கொட்டுக்கால் வெட்டின்மேன் அப்படிங்கிறது பரியங்க இந்திய ஞாபகம் கொடுத்துறதுன்னு சொல்ற வழக்கம். உபநிஷத்துல பரியங்க வித்யா ஒரு இடம் இருக்கு. சித்திரன்னு ஒரு ராஜா இருந்தானா, அந்த அவன் ஒரு யாகம் பண்ணான். அந்த யாகத்துல பண்ணி வைக்கிறதுக்கு புரோஹிதராக வித்யாக ஆருணி அப்படின்னு ஒரு மகரிஷியை போய் பிரார்த்திச்சான். தேவரில் வந்திருந்து நடத்தி இருக்கணும். அவர் உபநிடத்துல பிரசித்தமான மகரிஷி. அவரும் சரின்னு ஒத்துண்ட, ஆனால் அவர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் போகாமல் தன்னுடைய புத்திரன் அனுப்பிச்சிட்டார். ஆணனுடைய புத்திரனுக்கு சுவேதகேது அப்படின்னு பெயர். சின்ன பையன், அவன் சின்ன பையனை தவிர எல்லா விஷயமும் தெரிஞ்சவன். அப்பாவுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அத்தனை விஷயமும் தெரியும். பரமாதீகன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பான், சாதாரணமானவன் கிடையாது. அவனாக இருக்கிறார் அந்த விசுவாசம். ஏன்னா இந்த ராஜாவுக்கு யாகம் நடத்தி வைக்கணும் அப்படின்னா தான் நடத்தி வைக்கிற மாதிரி தன்னுடைய பையன் நடத்தி வைப்பார் அப்படின்னு தெரியும். அதனாலதான் பையன் அனுப்பிச்சுட்டார். இந்த சின்ன பையன் சேத கேட்டுங்கிறவன் இவன் யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பண்ணிட்டு போவான். இவனை பார்த்தோன்னே ராஜாவுக்கு திடுக்கிட்டார். நாம இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவை கூட்டோம், அவர் தான் வராமல் தன் பையனை அனுப்பிச்சுட்டாரேன்னு கஷ்டம் ராஜாவுக்கு. என்ன இருந்தாலும் ராஜா பண்ற யாகம் இல்லையா, அப்ப நல்ல பெரியவாள்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். பையனை போய் அனுப்பிச்சிட்டானா அவனுக்கே என்னவோ மாதிரி இருக்கு. அதனால பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். இந்த ராஜா அப்ப கேள்வி கேட்கற சேட்ட கேட்டு பார்த்து, அப்பா நீ யாகம் நடத்தி வைக்கணும்னு வந்திருக்க, அது சரி, இந்த யாகத்தினாலே நான் எந்த பலனை உத்தேசிச்சு பண்றேன் அது உனக்கு தெரியுமா? அந்த பலனுக்கு போறதுக்கான மார்க்கங்கள்ல என்ன அப்படிங்கறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இந்த பையன் பார்த்தான், மகாராஜன் எனக்கு வந்து யாகம் நடத்தி வைக்க தெரியும், யாகம் எப்படி பண்ணணும்னு இந்த அனுஷ்டானங்கள்லாம் தெரியும், ஆனால் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா ஏதோ சொர்க்கம்னு இருந்தா தெரியும், ஆனால் நீர் எந்த பலனை உத்தேசி யாகம் வந்து அந்த பலன் எப்படி கிடைக்கும், அதுக்கான மார்க்கம் என்ன, இதெல்லாம் நான் படிக்கிறேன், எனக்கு அத்தனை ஞானம் இல்லை, ஏதோ அனுஷ்டானம் பண்ணுவேன் தண்ணி வைப்பு, சில வாத்தியார்கள்லாம் கல்யாணங்கள்லாம் பண்ணி வைப்பாங்கன்னா மந்திரங்கள்லாம் ஆச்சரியமா சொல்லுவான், ஆனால் சந்தேகம் அர்த்தம் வந்தா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி எனக்கு ஞான பாகம் அத்தனை போராது, ஆனால் நான் எங்க அப்பாட்ட கேட்டுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். பையன் நேரம் வந்து தன்னுடைய பிதா கிட்ட ஆருணி கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார் அவர். அப்படின்னா ஆருணி யோசிச்சு பார்த்தா, அப்பா எனக்கும் இந்த விஷயம் தெரியாது, நானும் இதை சரியா கேட்டுக்கல, அதனால ரெண்டு பேருமா போய் அந்த ராஜா கிட்டேயே போவோம் அப்படின்னு மகாராஜா கிட்டேயே வந்து அவனையே கேட்கறான், நீ தான் சொல்லி கொடு அவனுக்கு தெரியும் மகாராஜி அப்படின்னு சொல்லிட்டு இவாள் சிஷ்யாலா இருக்கிறேன் சொல்லக்கூடாதான், ராஜா இவாள்லாம் பிராமணன், அதனால நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதை யாகம் பண்ணி மோட்சத்தை போன ஆசைப்படுறேன் மகாராஜா. அதாவது யாகங்கள் எல்லாம் பக்தி வகுத்துட்டு அல்ல, வெறுமா யாகம் பண்ணா சொர்க்கம் தான் கிடைக்கும், திருப்பிட்டு பூலோகத்து பண்ணலாம், சம்சாரம் தான் சொர்க்கங்கவே சம்சாரத்துல சேர்த்திடும். ஆனா இந்த மகாராஜா பண்ற யாகம் அப்படிப்பட்டது இல்லை, இவர் பக்தி யோகத்துக்கு அங்கமா யாகம் பண்றார், இந்த யாகம் பண்ணா இதனால பக்தி யோகம் சித்திச்சு அந்த பக்தி யோகத்தினால சீனி குண்டம்ங்கிற மோட்சமே கிடைக்கும், அதனாலதான் சூக்ஷமா கேட்டிருக்காரு அப்படின்னு அதை எடுத்து சொல்லி சீனி குண்டம் எப்படி போகணும் அப்படின்னா அச்சிராதி மார்க்கத்தின் வழியா போகணும் அப்படிங்கிற மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த சீவீகண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் எடுத்து சொல்லி அதுக்கு வச்சு விரஜா நதி இருக்கு, அங்க என்ன அரச மரம் இருக்கு, என்னென்ன மண்டபங்கள் இருக்கு, அதை பத்தி எடுத்து சொல்லி சீவீகண்ட லோகம் எப்படி இருக்குங்கிறதையும் எடுத்து சொல்லி அது ஒன்று கூட சீவீகண்ட லோகத்துல திருவாமணி மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல பரியங்கத்துல பகவான் வீட்டு இருக்காராம், அந்த மண்டபத்துல விளக்கு இருக்க திருவாமணி மண்டபத்துல ஒரு பரியங்கம் இருக்கு, ஆதி கேட்டு பரியங்கம் இருக்கு, அப்ப ஆதார வெற்றி பட்டணத்துல வரா மாதிரி இருக்கு, அதுக்கு மேல கட்டில் இருக்கு, அந்த கட்டில பகவான் வீட்டு இருக்க விராட்டியும் கூட இருக்க, இந்த ஜீவனானவன் இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணி பக்தியோகங்கள் எல்லாம் பண்ணி போறவன் பண்ணி போறவன் மெதுவா அந்த பையன் கட்டிலேயே மேல மெதுவா ஏறி அந்த பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கிறான். இல்ல அப்ப பகவான் கேள்வி கேட்கறான், பாக்கி யார் அப்படின்னு கேள்வி கேட்கறான், யார் அப்படின்னா இவன் விசாரந்தான் முன்னாடி நான் இப்படி பிறந்தேன் அப்படி பிறந்தேன் அந்த கதையெல்லாம் இருக்க அதெல்லாம் விட்டுட்டு அடியேன் வந்து தேவரீர் தான் இருக்கான், இவன் நீராகவே இருக்கேன், ஏன்னா என் மனசுக்குள்ளயும் நீர் தான் இருக்கு, எனக்கு அந்தரியாமையாவும் நீர் தான் இருக்கு, அதனால எனக்கு புள்ளுக்குள்ள நீர் இருக்கிறபடினால நான்கிறதே தனியா கிடையாது, நீர் தான் நான் அப்படிங்கிற அர்த்தத்துல நீர் தான் சொல்ல அதை கேட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டு சாமி தேசிய அழகா சொல்ற ஒரு சின்ன குழந்தை பேச ஆரம்பிச்சா அம்மா அப்படின்னும் அப்பா அப்படின்னும் தாத்தா அப்படின்னும் அம்மா எத்தனை சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி இந்த குழந்தை அழகா பேச கத்துருக்கேன், நீ யார் அப்படின்னு காண்பிக்கிறது அப்படின்னு தெரியும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு பெரிய விஷயம் இது. இது சுருக்கமா அடி சொல்லிட்டேன், ஒரு மணி காலம் சொல்ல வேண்டிய விஷயம் இது. அப்படி ஒரு பரியங்க வித்யா அப்படின்னு வித்யம் அதை காண்பிக்கிறதா இந்த குட்டு விளக்கிய கொட்டு கால் கட்டில் மேல் நெத்தன்ற மஞ்ச வேணத்தில் மேலேறி அப்படிங்கறதெல்லாம் ஞானம் புஷ்பம் கண் இதெல்லாம் ஞானத்தை சொல்றது அப்படின்னு சாபதேசம் பல இடத்துல ஏற்கனவே வந்து அந்த ரீதியில விசேஷமாக பெருமாளின் பிராட்டியையும் சிறிந்து ஆதரிக்கக்கூடிய பாசம் குத்து விளக்கிய பாசனம் அடுத்த பாசமான 33 பாசம் அடுத்த பாசனத்தை பிறகு பார்க்கலாம். சதபக்கமணிநீரா சாரு கல்வாரஹஸ்தா சரபரண விதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விதிஹிதா திருஷ்டிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.